You're listening to DJ Remix. Yeah, this is DJ Dinesh. Oh, Engineer. Follow Media Production. சேவலை போல் நெஞ்சு துள்ளும் தட்டு கெட்டு கெட்டு கெட்டு நெஞ்சமெல்லாம் மிசை மூடி நீந்துவதால் போது இன்பம் இன்பம் இன்பம் கண்ணியதல் காது மடல் கம்புவதால் போது இன்பம் இன்பம் இன்பம் ஆக்சிஜன் இல்லாமல் காணாமல் போகும் டிஜே தினேஷ் கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்ட பழி கட்டி பூடிடா கட்டி வரி போட போறேடா வரியே கட்டி விட்டு கட்டி பூடிடா கட்டில் வரி மட்டும் தானடா வரியே மிச்சமின்றி கட்டி மூடிடா கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்ட படி கட்டி பூடிடா எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன் என்னடா ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க அடிக்கடா டிஜே தினேஷ் என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா.